الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أما بعد أنبان شهودر شهودر كلي تردشياها نام الله تعالى وديا ترنامن غلي بطي أدلوم بشير ماها أون ديا العليم عند ورنن يي بطي أون ديا صفتي بطي نانغل بارتك كنت ورهن روم عليم عند شلوم بودي மிக அறிந்தவன் அல்லாஹு தாலாவுடைய அறிவுக்கும் படைப்புகளுடைய அறிவுக்கும் கிட்டவும் நெருங்க முடியாத அளவு தூரம் உள்ளது. அல்லாஹு தாலாவுடைய அறிவு வேறு, மனிதர்களுடையவோ அல்லது படைப்பினங்களுடைய அறிவு வேறு என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா கூறுகின்றான், இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ்ஸா, இன்னல்லாஹ அதாவது அல்லாஹு தாலாவிடத்திலே அடிப்படையாக மறைவான ஞானங்கள் அவனிடத்தான் இருக்கின்றது. மறைவானவற்றை அறியக்கூடியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. உலகத்தில் மனிதர்களோ ஜின்களோ மலக்குகளோ நபிமார்களோ நாதாக்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் மறைவானவற்றை அறிய முடியாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய கண்களை விட்டு மறைந்திருக்கக்கூடிய அல்லது எங்களுக்கு தெரியாத விடயங்களை நாம் எப்படி அறிவது? அல்லாஹு தாலா மாத்திரம்தான் அவைகளை அறிந்தவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அந்த மறைவானவற்றிலும் விசேஷமாக 5 விடயங்களை அல்லாஹு தாலா அவனுக்கு சொந்தமாக்கி வைத்திருக்கின்றான். அவைகளை யாருக்கும் அவன் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை, யாரும் அறியவும் மாட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலா மறைவான சில ஞானங்களை நபிமார்களுக்கு மாத்திரம் அறிவித்து கொடுத்திருக்கின்றான். அல்லாஹு தாலா சில நபிமார்களுக்கு சில விடயங்களை அறிவித்துக் கொடுக்கின்றான். ஆனால் நபிமார்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட மறைவான ஞானம் அவர்களுக்கு இல்லை என்பதை குர்ஆன் பறைசாற்றி கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த 5 விடயங்களும் அல்லாஹு தாலா அவனிடம் வைத்திருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள். அவனுடைய அறிவை பறைசாட்டக்கூடிய, அறிவுக்கு மிகவும் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த 5 விடயங்களும் அவனுடைய அறிவுடைய, அவன் எவ்வளவு அறிவு படைத்தவன் என்பதை இதன் மூலமாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹு தாலா கூறுகின்றான் சூரா லுக்மானிலே, இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ்ஸா, மறுமை நாள் எப்போ நடக்கும் என்பது அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. மறுமை, இந்த உலக முடிவு நாள் இருக்கின்றதே, இன்று எதிர்வு கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த வருடம் அல்லது இந்த மாதம் உலகம் அழியும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இதை அறிய மாட்டார்கள். இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ்ஸா, மனிதர்கள் மறுமையினால் எப்போ வந்து அறிந்துவிட்டால் இந்த உலகமே நடக்காது. இந்த உலகத்துடைய இயக்கம் அப்படியே தரைப்பட்டு போய்விடும். அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வயுனஸ்ஸிலுல் கைஸ், மலையை அவன்தான் இறக்குகின்றான். மலை எப்போ வரும், எந்த இடத்துக்கு பெய்யும், எந்த அளவு பெய்யும் என்பது அல்லாஹு தாலா மாத்திரமே அறிந்திருக்கின்றான். அந்த மலையை இறக்கக்கூடியவன் அவன்தான். உலகத்தில் யாராலும் அதை செய்ய முடியாது. இறங்கியதற்கு பின்னால், மலை பொழிந்ததற்கு பின்னால் எவ்வளவு மலை பொழிந்தது, எந்த இடத்தில் பெய்ந்தது என்பதை மனிதர்களால் கூறலாம். மலை பொழிவதற்கு முன்னால் எதிர்வு கூறுவார்கள். ஆனால் சில நேரம் நடக்கும், நடக்காமல் இருக்கும். அது அவர்களுடைய, அவர்கள் நடக்கக்கூடிய சான்றுகளை வைத்து கூறுகின்றார்கள். அது நடக்கவும் முடியும், நடக்காமல் இருக்கவும் முடியும். அதை பற்றி உறுதியான அறிவு அல்லாஹ்விடம் மாத்திரம்தான் இருக்கின்றது. அடுத்ததாக அல்லாஹு தஆலா, வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், கருவறையில் இருக்கக்கூடியவைகளை அல்லாஹுதான் அறிகின்றான். இதிலே சிலர்கள் கூறலாம், அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளை ஆணா பெண்ணா என்பதை, அதாவது இன்று வைத்தியர்கள் அறிகின்றார்கள், புதிய விஞ்ஞான தொழில்நுட்பங்கள் முன்னேறியதுக்கு பின்னால் அறிகின்றார்கள் தானே என்று கூறலாம். அவைகள் அல்ல, அந்த உள்ளே இருக்கக்கூடிய சிசு 4 மாதங்கள் பிந்தினதுக்கு பின்னால் தான் எல்லா வைத்தியர்களும் கூறுவார்கள். அதுக்கு முன்னால் அதனுடைய நிலைமையை பற்றி அல்லது அந்த கருவறையில் நடக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் பற்றி, அதில் இருக்கக்கூடியவைகளை பற்றி அல்லாஹுக்கு மாத்திரம்தான் அந்த அறிவு இருக்கின்றது. 4 மாதம் சென்று விட்டால் அல்லாஹு தாலாவே ஒரு மலக்கிடம், இது ஆனா, பெண்ணா, ஸ்ரீதேவியா, மூதேவியா என்ற விடயங்களை எழுதும்படி கூறுகின்றான். எனவே இது வைத்தியர்களுக்கு முன்னாலே அந்த மலக்கு அறிந்து விடுகின்றார். அடுத்ததாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வமா ததிரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, எந்த ஒரு ஆத்மாவும் நாளை என்ன நடக்கும் என்பதை அறிய மாட்டார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய யாரும் அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகுது என்ற அறிவு யாருக்கும் இல்லை. அதை அல்லாஹு தஆலா நாம் அறியாமல் வைத்திருப்பதனால்தான் இன்று உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா அதன் அறிவை எங்களுக்கு தந்தான் என்றால் உலகத்தின் இயக்கம் அப்படியே இல்லாமல் போய்விடும். ஏன், அடுத்த நிமிடம் அல்லது நாளை அல்லது நாளை மறுநாள் அல்லது ஏதோ ஒரு நாளையில் மரணிக்கின்றான் அல்லது வியாபாரத்திலே தோல்வி ஏற்படுகின்றது, இப்படியாக பல விடயங்கள் மனிதனுக்கு தெரியுமாகிவிட்டால் அவன் இயங்க மாட்டான், யாருக்குமே நஷ்டம் வராது, அப்போது உலகம் இயங்க மாட்டாது. எனவே நாளை என்ன நடக்கும் என்பது அல்லாஹுவை தவிர மலக்குமார்களுக்கோ நபிமார்களுக்கோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ யாருக்குமே தெரியாது. அதே போன்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வமா ததிரி நஃப்ஸுன் பி ஐயி அர்லின் தமூத், எந்த ஒரு ஆத்மாவும் அவர்கள் எந்த இடத்தில் மரணிப்பார்கள், எப்போது மரணிப்பார்கள் என்பதை அறிய மாட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று உலகத்தில் யாரும் மறுக்காத ஒரு விடயம்தான் மரணம் என்பது. மரணத்தை யாரும் மறக்க மாட்டார்கள், ஆனால் அந்த மரணம் எப்போது சம்பவிக்கும், எங்கே நடக்கும் என்பதை யாராலும் எந்த ஒரு வைத்தியராலும் கண்டுபிடிக்கவோ கூறவோ முடியாது. வைத்தியர்கள் கூட இவர் 6 கிழமைகள் தான் அல்லது 6 நாட்கள் தான் அல்லது 1 வருடம் தான் அல்லது 1 நாள் தான் ஜீவிப்பார், அதற்கு பின்னால் ஜீவிப்பதை அதாவது எங்களுக்கு கூற முடியாது என்று கூறிவிடுவார்கள். அதற்கு பின்னால் பல வருடங்கள் வாழ்ந்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்களை வைத்து, அவனுடைய உடம்பிலே நடக்கக்கூடிய மாற்றங்களை வைத்து வைத்தியர்கள் எதிர்வு கூறினாலும் அவர்களால் உறுதியாக கூற முடியாது. இன்னும் சிலர்கள் பல நாட்கள் வாழக்கூடிய ஆரோக்கியம் இருக்குது என்று கூறுவார்கள், அடுத்த நிமிடம் மரணித்து விடுவார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இவைகள் அனைத்தும் அல்லாஹு தஆலா அவனுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய மறைவான அம்சங்கள். இதை அவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். இது அல்லாஹு தஆலாவுடைய அறிவுக்கு ஒரு சான்றாக இருக்கக்கூடிய, பெரும் சான்றாக இருக்கக்கூடிய ஒரு விடயம். அடுத்தது அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய அறிவு எப்படிப்பட்டது என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? எங்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய அறிவை நாங்கள் விளங்குவதாயிருந்தால் எங்களுடைய அறிவுடன் அதை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். எங்களுடைய அறிவு எவ்வளவு சிறியது, எங்களுடைய அறிவு எவ்வளவு குறுகியது என்பதை அல்லாஹு தஆலாவுடைய அறிவோடு சேர்த்து பார்க்கும்போது அவனுடைய அறிவுடைய மகத்துவத்தை எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரும் பாடங்களிலே அல்லாஹு தஆலாவுடைய அறிவு எப்படி மகத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அடுத்து வரக்கூடிய நமது பாடங்களிலே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஆஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.